ஓடாத தோள்வழியின் வெந்த கோபாலன் மருமகளே நாப்பினான் உண்டு மத கழிட்டன் ஓடாத தோள்வழியின் வெந்த கோபாலன் மருமகளே நாப்பினாய் கந்தம் கமலும் குழலி கடல் கூறவாய் மண்டங்கும் கோடுத்தனதான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூறினதான் பந்தாரியலின் மைத்துனம் தேர்வாட பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூறினதான் பந்தாரியலின் மைத்துனம் தேர்வாட சொந்த மலை கல்யாண் சீரர்களை ஒழிப்ப சொந்த மறை கல்யாண் சீரர்களை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தோருந்தவாய் வந்து திரவாய் மகிழ்ந்தோருந்தவாய்.